இவர்கள் இப்போது சித்திரகூட பர்வதத்திற்கு வந்து விட்டார்கள். அந்த பகுதியை அடைந்து விட்டார்கள். ஏற்கனவே நாம் பார்த்தோம், வனத்திற்குள் பிரவேசித்த போது ராமன் அந்த வன காட்சிகளை தன் மனைவிக்கு காட்டிக்கொண்டே வருவதாக, அதை வர்ணித்து கொண்டே வருவதாக நாம் பார்த்தோம். இப்போது இந்த மலை காட்சிகளை தன் நாயகிக்கு காட்டுகிறான் ராமன். இதோ பார், மலையின் அற்புத காட்சிகளை பார் என்று சீதைக்கு ஒவ்வொரு காட்சியாக ஆங்காங்கே தென்படுவனவற்றை, வியப்பான அற்புத அழகுகளை காட்டிக்கொண்டே வருகிறார். அப்படி அவன் காட்டக்கூடிய ஒரு காட்சியை பற்றி சொல்லக்கூடிய பாடல்தான் இது. கடைசியில் பாராய் என்று முடிகிறது. அதை பார்ப்பாயாக, இதோ இந்த காட்சியை பார்ப்பாயாக என்று சீதைக்கு சொல்லும் விதமாக, ராமன் சொல்லும் விதமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. உருகு காதலின் தழைகொண்டு மழலைவன் தோச்சி முருகுநாரிசன் தேனினை முளை நின்றும் வாங்கி பெருகு சூழிலம் பிடிக்கொரு பிறைமருப் யானை பருக வாயினில் கையினின்றழிப்பது பாராய். இதற்கு முன்பு பல காட்சிகளை காட்டியிருக்கிறான். இது பின்னாடி வரக்கூடிய ஒரு காட்சி. இதற்கு முன்பு பல காட்சிகளை அவன் காட்டிவிட்டான். ஆனால் இந்த பாடலும் யானைகளை பற்றிய செய்தியை சொல்லக்கூடிய பாடலாகத்தான் இருக்கிறது. நாம் சென்ற பாடல் யானையை பற்றி பார்த்தோம். இது அடுத்த பாடல் பக்கத்திலேயே யானையை பற்றி சொல்வதாக வருவது போல் தோன்றுகிறது. ஆனால் இதற்கு இடையே பல பாடல்கள், வேறு பல காட்சிகளை காட்டிய பாடல்கள் உண்டு. தொகுப்பாசிரியர் யானையை பற்றிய பாடல்கள் இரண்டே அருகருகே தொகுத்து கொடுத்திருக்கிறார். யானையை பற்றி, அங்கு யானைகள் செய்யக்கூடிய செயல்களை பற்றிய ஒரு பாடலாக இருக்கிறது. ஒரு ஆண் யானை தன் பெண் யானையின் மீது மிக்க காதல் கொண்ட யானை. உருகு காதல், உருகுகின்ற காதல் அந்த யானைக்கு இருக்கிறது. காதல் என்பதை சிறப்பிக்கின்ற ஒரு வார்த்தையாக முன்பு உருகு என்ற ஒரு அடையை சேர்க்கிறார் கம்பர். உருகுகின்ற காதல், இதயத்தளவில் எப்போதும் தன்னுடைய அந்த துணைக்காக உருகி உருகி அதற்காக எதை செய்வதற்கும் தயாராக இருக்கக்கூடிய யானை அது. அந்த யானை, ஆண் யானையின் காதலை சொல்லும்போது உருகு காதல், உருகு காதலின், உருகுகின்ற காதலினால் தழை கொண்டு மழலைவன் தோச்சி முருகுநாரிசன் தேனினை முளை நின்றும் வாங்கி பெருகு சூழிலம் பிடிக்கொரு பிறைமருப் யானை பருக வாயினில் கையினின்றழிப்பது பாராய். அங்கு நடக்கின்ற காட்சி என்னவென்றால், ஒரு ஆண் யானை தன்னுடைய பெண் யானைக்கு தேனை ஊட்டுகிறது. மலையிலிருந்து தேன் எடுத்து ஊட்டுகிறது. தேன் பல வகையான தேன் உண்டு, கேள்விப்பட்டிருப்பீர்கள். கொம்பு தேன், பொந்து தேன், காட்டு தேன், இது தோட்டங்களில் வளர்க்கக்கூடிய அந்த பெட்டிகளில் இருந்து பெறக்கூடிய அந்த பெட்டி தேன் என்றெல்லாம் பல வகையான தேன் விற்பனைக்கு கடைகளில் கிடைக்கின்றன. அவற்றில் ஒன்றுக்கொன்று சுவை மாறுபாடு உண்டு. அந்த தோட்டங்களில் பெட்டிகளில் இருக்கக்கூடிய தேனின் சுவையை விட காட்டில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய தேனில் சுவை அதிகமாக இருக்கும். அந்த கொம்பு தேன் சுவையெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். இந்த தேன்களை விடவெல்லாம் மிக உயர்ந்த சுவை உடைய தேன், மிக்க ஆரோக்கியத்தை தரக்கூடிய தேன் எதுவென்றால் அது மலைத்தேன் தான். அந்த மலைத்தேன் இவளென மலைத்தேன் என்றெல்லாம் பாடல்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மலைத்தேனுக்கு மிகவும் சிறப்பான குணம் உண்டு, சுவை உண்டு. அந்த மலைத்தேனை எடுத்து தன்னுடைய பெண் யானைக்கு கொடுக்கிறதாம் ஒரு ஆண் யானை. அது எவ்வாறு தேனை எடுக்கிறது? தேனை எடுப்பவர்கள் எவ்வாறு எடுக்கிறார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம். தேன் எடுக்க வருபவர் பெட்டியில் இருந்து தேன் எடுப்பவராக இருந்தாலும் சரி, அல்லது அந்த மரக்கொம்புகளில் உள்ள தேனை எடுப்பவராக இருந்தாலும் சரி, முதலில் அந்த தேன் அடையை சுற்றி மொய்த்திருக்கக்கூடிய ஈக்களை அப்புறப்படுத்துவார். அப்புறப்படுத்திவிட்டு அந்த அடையிலிருந்து தேனை பிழிந்து எடுப்பார். இதுதான் நாம் பார்க்கக்கூடியது. இங்கு யானை என்ன செய்கிறது? தேனீக்கள் மொய்த்து இருக்கின்றன. அந்த தேனீக்களை அப்புறப்படுத்திவிட்டு தான் அந்த தேனை எடுத்து தன் நாயகிக்கு கொடுக்க முடியும் அந்த யானையா. அது என்ன செய்கிறது? அந்த தேன் ஈக்களை ஓட்டுவதற்கு என்ன செய்கிறது என்றால், பக்கத்தில் உள்ள இலை தழைகளிலெல்லாம் பறித்து அதை கொண்டு விசிறி அந்த தேனீக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அதன் பிறகு அந்த தேனை எடுத்து தன்னுடைய பெண் யானைக்கு கொடுக்கிறது என்று கம்பர் அந்த காட்சியை வர்ணித்து சொல்லுகிறார். இதுதான் இந்த பாட்டில் அடங்கி இருக்கக்கூடிய செய்தி. உருகு காதலி, மனதளவில் உருகுகின்ற அந்த காதலினால் தழை கொண்டு மழலை வன் தோச்சி. தழை கொண்டு, தழை என்றால் அந்த இலைகளோடு கூடிய அந்த செடிகளின் தொகுப்பு. இலை என்பது வெறும் ஒற்றை இலையை மட்டும், அந்த இலைப்பகுதியை மட்டும் குறிக்கும். தழை என்பது இலையையும் உள்ளடக்கிய தாவரத்தின் பிற பகுதிகளை எல்லாம் சேர்த்து குறிக்கும். அதுதான் தழை. இலை, காம்பு, அந்த காம்பு சேர்ந்து இருக்கக்கூடிய மெல்லிய கொம்பு, இவற்றையெல்லாம் சேர்த்து குறிக்கக்கூடிய சொல்தான் தழை. அவற்றை அப்படி பறித்து எடுத்து தழை கொண்டு, அந்த தழையை கொண்டு மழலை வண்டு ஓச்சி. வண்டு என்பது இங்கு அந்த தேனீக்களை குறிக்கிறது. அந்த தேனீக்களுக்கு ஒரு அடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழலை, மழலை வண்டு என்று சொல்லுகிறார். மழலை என்றால் அந்த மழலை சத்தம் போன்ற அந்த ரீங்கார சத்தம், இளம் சத்தம், குழந்தையின் இளம் பேச்சை நாம் மழலை என்று சொல்லுகிறோம். இங்கு வண்டுகள் அந்த தேனீக்கள் எழுப்பக்கூடிய மெல்லிய அந்த ரீங்காரத்தை மழலை என்று குறிப்பிட்டிருக்கிறார் கம்பர். அப்படி ரீங்காரம் விடக்கூடிய அந்த ஈக்களை, வண்டுகளை ஓச்சி. ஓச்சுதல் என்றால் விரட்டுதல் என்று அர்த்தம். அதை அப்புறப்படுத்துதல், ஓச்சுதல், நீக்குதல். அவற்றை நீக்கி முருகு நாறுசென் தேனினை முளை நின்றும் வாங்கி. முருகு நாறு செந்தேன். முருகு என்றால் நறுமணம் என்று பொருள். முருகு என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. முக்கியமாக அழகு என்ற ஒரு பொருளும் நறுமணம் என்ற ஒரு பொருளும் அதிகமாக பயின்று வரக்கூடிய பொருள்கள். முருகு என்பதற்கு அழகு என்பது அதிகமான இடங்களில் பயின்று வரும். அந்த முருகு என்ற வார்த்தையிலிருந்து தான் முருகன் என்ற சொல் வருகிறது. அழகு வாய்ந்தவன் முருகன். அந்த சொல் இங்கு நறுமணம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. முருகு நாறு செந்தேனினை, நறுமணம் கமழ்கின்ற சிறந்த தேனினை முளை நின்றும் வாங்கி. முளை என்றால் குகை என்று பொருள். மலைக்குகை, மலைக்குகைக்குள் அந்த தேன் இருக்கிறது. அந்த குகைக்குள் இருந்து அந்த தேனை எடுத்து முளை நின்றும் வாங்கி. நின்றும் என்பது அது இருந்தும் என்ற பொருளில் வருகிறது. அதாவது இதை எங்கிருந்து எடுத்தான், அதிலிருந்து எடுத்தான், கரும்பில் இருந்து சாறு கிடைத்தது என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த பொருளில் வருகிறது. முளை நின்றும் என்றால் முளையில் இருந்தும், அதாவது அந்த குகையில் இருந்தும் வாங்கி எடுத்து. பெருகு சூழிலம் பிடிக்கொரு பிறை மறுப்பு யானை. பெருகு சூழிலம் பிடி, பிடி என்றால் பெண் யானை என்று பொருள். பிடி பெண் யானை. அந்த பெண் யானையும் எப்படிப்பட்ட யானையாக இருந்தது என்றால் சூல் கொண்ட யானையாக இருந்தது. சூல் என்றால் கற்பம், கரு உண்டாகி இருத்தல் என்று பொருள், கருத்தரித்தல். சூல், சூல் என்பது கரு என்ற பொருளில் வரும். கருவுற்ற யானை அது, இளம் யானை, பெண் யானை. பெருகு சூல், வளர்ந்து வரக்கூடிய சூல். இப்போதான் கரு உண்டாகி இருக்கிறது, அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்கிறது. நாளொரு வளர்ச்சியாக அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் பெருகு சூல் என்று சொல்கிறார். பெருகக்கூடிய, வளரக்கூடிய கருவை உடைய இளம் பிடிக்கு, இளைய பெண் யானைக்கு ஒரு பிறை மறுப்பு யானை, பிறை போன்ற தந்தத்தை உடைய யானை. மறுப்பு என்றால் தந்தம் என்று பொருள். அது தந்தம் வளைந்து பிறை போல் இருக்கிறதாம். பிறை நிலவு எப்படி வளைந்திருக்கிறதோ அதை போல இந்த தந்தமும் வளைந்திருக்கிறது. எனவே அதை பிறை மறுப்பு என்று சொல்லுகிறார். பிறை மறுப்பு யானை, தந்தமுடைய யானை என்று சொல்லும் போதே அது ஆண் யானை என்று புரிந்து விடுகிறது. அப்பிடி என்பது பெண் யானை என்பதை குறிக்கக்கூடிய வார்த்தை. எனவே பெண் இளம்பிடைக்கு பிறை மறுப்பு யானை பருக வாயினில் கொடுத்தது என்று சொல்லும் போதே இந்த பிறை மறுப்பு யானை என்பது அந்த பெண் யானையினுடைய துணை யானை, துணையான ஆண் யானை என்பது நமக்கு புரிந்து விடுகிறது. பெருகு சூழ்நிலம் பிடிக்க ஒரு பிறை மறுப்பு யானையை பருக வாயினில் கையினின்று அழிப்பது பாராய், தன் துதிக்கையில் இருந்து கொடுப்பதை நீ பார்ப்பாயாக என்று ராமன் சொல்லுகிறார். இதுதான் ராமன் காட்டக்கூடிய காட்சி. இதில் அரிய வார்த்தைகள் பல இருக்கின்றன. தழை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்ட வார்த்தையாகத்தான் இருக்கும். அது வழக்கமாக இலை தழை என்றெல்லாம் சேர்த்து நாம் பேசக்கூட செய்வோம். அது தழை என்பது இலையோடு கூறிய அந்த தாவரத்தின் பிற பகுதிகளெல்லாம் சேர்த்து குறிக்கக்கூடிய வார்த்தை தழை. அடுத்து மழலை என்பது இங்கு அந்த வண்டின் ரீங்காரத்தை குறிக்கிறது. ஓச்சுதல் என்றால் விரட்டுதல் என்று பொருள். ஓச்சுதல் ஓச்சுதல் ஓச்சுதல் என்பதுதான் ஓச்சி என்று இறந்த கால வினையெச்சமாக வந்திருக்கிறது. முருகு அடுத்து முருகு, முருகு என்றால் நறுமணம் என்ற பொருளில் வந்திருக்கிறது. நறுமணம் முளை நின்று, முளை என்பது ஒரு அரிய வார்த்தை. அது குகை என்று, முருகு நாருன்னு ரெண்டுமே நாறுதல் இருக்கு. என்றால் மனம் வீசுதல் என்று பொருள். இங்கு முருகு நாறு என்பது சேர்ந்து நறுமணம் வீசுகின்ற என்ற பொருளில் வருகிறது. முருகு என்றால் நறுமணம், நாறு என்பது கமழ்தல், மனம் வீசுதல். அதை நாம் சேர்த்து சொல்லும்போது முருகு நாறு என்பது மனம் வீசுகின்ற அல்லது நறுமணம் கமழ்கின்ற, நறுமணம் கமழ்கின்ற செந்தேன். நல்ல தேனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு வாசம் வரும். போலியான தேன் அந்தளவு நறுமணம் உடைய தேனாக இருக்காது. உண்மையான தேன், மலையிலிருந்து எடுத்த தேன் அல்லது கொம்பிலிருந்து எடுத்த தேன், அந்த நறுமணமே நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி ஒரு வாசம் அதில் இருந்து வரும். எனவே அந்த தேனுக்கு முருகு நாறு என்று அடை கொடுக்கிறார் கம்பர். அப்படிப்பட்ட தேனை முளையில், முளையில் நின்று எடுக்கிறது. முளை என்றால் குகை. இது ஒரு அரிய வார்த்தை தான். ஆனால் பாரதியே இந்த முளை என்ற சொல்லை தம்முடைய கவிதையில் பயன்படுத்தியிருக்கிறார். பாஞ்சாலி சபதத்தில் அந்த அவைக்களத்தில் நடக்கக்கூடிய அந்த சூதாட்டத்தின் போது அந்த அநியாயத்தை பொறுக்க மாட்டாமல் பீமன் பெருமூச்சு விடுகிறானாம். அதை குறித்து சொல்லும்போது பாரதி பாடுகிறார், வீமன் மூச்சு விட்டா முளையில் வெய்ய நாகம் போலே என்று பாடுவார். முளையில் வெய்ய நாகம் போலே வீமன் மூச்சு விட்டானாம், பெருமூச்சு விட்டானாம். மலைக்குகைக்குள் கிடைக்கின்ற ஒரு மலைப்பாம்பானது எவ்வாறு மூச்சு விடுமோ அப்படிப்பட்ட மூச்சாக அவனுடைய பெருமூச்சு இருந்தது. அந்த காட்சியை சகிக்க முடியாத ஒரு கோப பெருமூச்சாக அவனுடைய மூச்சு இருந்தது என்று சொல்கிறார். அங்கு பாரதி முழை என்ற வார்த்தையை இந்த குகை என்ற பொருளிலேயே பயன்படுத்தி இருக்கிறார். ஆக முழை என்றால் குகை என்று பொருள். அது ஒரு அரிய வார்த்தை. அடுத்து சூல். சூல் என்பது கிராமத்தில் எல்லாம் சொல்லுவார்கள். அது கிராமத்திலேயே வழக்கத்தில் உள்ள சொல் தான். அவள் சூல் கொண்டிருக்கிறாள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். கற்பம் முற்ற பெண்ணை குறித்து சொல்லும்போது சூழ் பிடித்தவள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். கருக்கொண்டவள் என்பதை குறிப்பதற்கு. பிடி என்பது பெண் யானை. பிடி என்பது பெண் யானை. களிறு என்பது ஆண் யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மறுப்பு என்பது கொம்பு என்ற பொருளில் வந்திருக்கிறது. மறுப்பு கொம்பு. பிடி பெண் யானை. இவ்வளவு அரிய சொற்கள் இதில் இருக்கின்றன. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் வேறு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இந்த பாடல் வரிகளில் நாம் டிஸ்கவரி சேனலில் பார்ப்பது போன்ற ஆமாம், அதே தான். மேலே சொன்ன பாடலும் அப்படித்தான், கீழே சொன்ன பாடலும் அப்படித்தான். ரெண்டும் உண்மையில் அந்த வனக்காட்சியை நம் கண் முன்பு கொண்டு வந்து காட்டிவிடுகிறது. யானை வந்து ஒரு தேனை பிடித்து கொடுக்கும் என்று நான் இதுவரைக்கும் அது நடக்கும் என்று நான் நான் நினைத்தேன். மனிதர்கள் தான் மற்ற விலங்குகளின் தேனிலிருந்து பிடித்து தேனை நாம் அருந்துகின்றோம், யானைகளும் செய்கின்றன என்று நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. கரடியை பற்றி பொதுவாக சொல்வார்கள். கரடி தேனை தான் மிக அதிகமாக குடிக்கும் என்று சொல்வார்கள். அது ஒரு விலங்கியல் வாழ்க்கை சார்ந்த உண்மையாகவே அதை சொல்வார்கள். கரடி தேனை அதிகமாக பருகும் என்று சொல்வார்கள். அதே போல குரங்குகள் போன்றவையும் பருகும் என்ற செய்திகள் படிக்கிறோம். ஆனால் அவை எல்லாம் உண்மையிலே யதார்த்தமானவையா என்பது தெரியவில்லை. கற்பனையாக பாடப்பட்டவையா யதார்த்தமானவையா என்று தெரியவில்லை. இதை நாம் அந்த வனத்துறையை சார்ந்தவர்களிடம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். கேட்டு அவர்கள் இந்த மாதிரியான காட்சிகளை பார்த்திருக்கிறார்களா என்று உறுதிப்படுத்தி கேட்கலாம். அல்லது விலங்கியல் வல்லுநர்களிடம் யானை தேன் உண்ணுமா என்றெல்லாம் உறுதிப்படுத்த கொள்ளலாம். உண்மையாகவும் இருக்கலாம். அப்படி உண்மையாக இருந்தால் இதையெல்லாம் மிகவும் ஆச்சரியமானது தான். இதெல்லாம் அறிந்து கம்பர் பாடியிருக்கிறார் என்பது மிகவும் வியப்புக்குரிய செய்தி தான். கற்பனையாக இல்லை, உண்மை கிடையாது, கற்பனை என்று இருந்தாலும் கூட அதுவும் வியப்புக்குரியது தான். நடக்காத ஒன்றை அந்த யானை இந்த மாதிரி எல்லாம் செய்கிறது என்று கற்பனையாக சொல்லுகிறார் என்பதும் வியப்புக்குரியது தான். உண்மையாக இருந்தாலும் உண்மையை அறிந்து சொல்லுகிறார் என்பது வியப்புக்குரியது. இல்லை, புனைவுதான் என்றாலும் இல்லாத ஒன்றை இவ்வாறெல்லாம் புனைகிறாரே என்ற ஒரு வியப்பை தரக்கூடியது. எந்த விதமாக பார்த்தாலும் இந்த பாடல் வியப்புக்குரியது தான். இது வந்து அது வந்து தழை கொண்டு அதை ஒதுக்கும். அங்கு அதுதான், அது அது அது வண்டை ஓட்டுகிறது என்பதை சொல்கிறார் பாருங்கள். அது எவ்வாறு ஓட்டுகிறது? அது அந்த இதை சொல்லும் போது அதுவும் நமக்கு ஒரு பிரமிப்பை தருகிறது. இது அழகை குறிப்பிடுவதற்காக சீதையிடம் குறிப்பிடுகிறாரா அல்லது இல்லை, நான் இப்போது கூட நாம் எல்லாம் குடும்பத்தோடு போகும்போது தகப்பனார் ஆக இருக்கக்கூடியவர், வீட்டின் தலைவராக இருக்கக்கூடியவர் தன் பிள்ளைகளுக்கு பல காட்சிகள் எல்லாம் காட்டுவார். பாரு, அங்கே பாரு, இதுதான் அது, அதுதான் இது என்றெல்லாம் அதை அடையாளப்படுத்தி சொல்லிக்கொண்டே வருவார். இது எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று தான். அந்த பிள்ளைகள் இல்லாமல் ஆணும் பெண்ணும் மட்டுமே போனால், கணவன் மனைவியை மட்டுமே போனால், அவர்கள் நல்ல ஒற்றுமையான தம்பதிகளாக இருந்தால் கணவன் மனைவிக்கு அந்த காட்சிகளை காட்டி மகிழ்ச்சி அடைவதும், மனைவி கணவனுக்கு அந்த காட்சிகளை காட்டி மகிழ்ச்சி அடைவதும் நடைமுறையில் நாம் பார்க்கக்கூடிய ஒன்றுதான். அவ்வாறுபட்ட ஒரு செய்தி, ஒரு காட்சியாகத்தான் இது இருக்கிறது. ஒரு நிகழ்வாகத்தான் இது இருக்கிறது. இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. அதுவும் ஒரு சாதாரண யானை மற்றும் குறிப்பிடாமல் ஒரு சூல் கொண்ட யானையும் ஒரு சூல் கொண்ட யானை என்று சொல்லி சூழ் என்பது இங்கு சூழ், இப்படி ஒரு சூழ் வந்திருக்கிறது, இன்னொரு சூழ் இருக்கிறது சூழ், அது சூழ் உரைத்தல், சபதம் செய்தான் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அது அது சூழ், அது சபதம், அது வேறு அர்த்தம், அது அர்த்தம் அது. அதே போல அதே போல இன்னும் இந்த முளை இங்கு இப்படி வந்திருக்கிறது, இதுவே இப்படி ஒரு முளை இருக்கிறது, அது வந்து முளைத்து வருதல், முளை விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, விதை முளை விட்டது, அந்த முளையை குறிக்கிறது. இன்னொரு முளை இது வந்து பெண்களின் மார்பகத்தை குறிக்கக்கூடியது. ஆக மூன்று விதமான அந்த லகர வித்தியாசத்தில் மூன்று விதமான சொற்கள் இருக்கின்றன. இப்படி தமிழில் பல விதமான வார்த்தைகள் அந்த ஒற்றை எழுத்து வித்தியாசத்திலேயே இருக்கின்றன. சரிங்க ஐயா, இதுல பெருகு சூழ்னா பெருகு எதை சுட்டுது ஐயா? ஆ மூணாவது வரியில பெருகு சூழ் இளம் அப்படின்னு. ஆமாம், சூல், அது சூல் என்பது கருவை குறிக்கிறது, பெருகு சூல் என்பது வளரக்கூடிய கரு, சரி, பெருகுதல், நாளும் நாளும் பெருகிக் கொண்டே வருகிறது. நான் திரையில் எழுதி காட்டுவது தெரிகிறதா உங்களுக்கு? தெரியுது ஐயா, ஆ தெரியுது. சரி, நான் அது ஒண்ணு. அதுக்குன்னு இப்போ தனியாக வேற ஒரு இதில் வச்சிருக்கேன், இந்த அப்படி ரொம்ப நல்லா இருக்கு. டேப்லெட்னு ஒன்று இருக்குல்ல, அதில் சரிங்க, அதுக்காக, ஏன்னா ரொம்ப இதில் நல்லா இருக்கு. கணினியில் அது எழுதுறதுக்கான அந்த நமக்கு அந்த தட்டச்சு பலகையில் எழுதுவதற்கு சாத்தியம் இல்லை, ஆனால் ஆமாங்க. அந்த டேப்லெட்டில் அதற்கு எழுதுவதற்கு நல்ல வசதியாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. பரவாயில்லையா, ரொம்ப எங்களுக்கும் நல்லா இருக்கு ஐயா. நன்றி அருமை ஐயா. அருமையா. இந்த அதே போல இந்த காலத்துல நாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு நாறுகின்ற பழத்தை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன, இல்லை இல்லை உங்கள் கூந்தல் நாறுகின்றது அப்படி சொன்னால் அப்படின்னு கோபம் வந்துடும் எல்லாருக்கும். சொன்னா ஆனால் முன்பெல்லாம் நாற்றம் என்பது நல்ல ஒரு சொல்லாகத்தான் இருந்திருக்கிறது. நாற்றம் என்றால் மனம் வீசுதல், அவ்வளவுதான், நல்ல ஒரு பொருளைத்தான் அது குறித்திருக்கிறது. பிற்காலத்தில் அது மாறிவிட்டது. அப்படி பல சொற்கள் இப்போது அந்த முளை என்ற வார்த்தையை இலக்கியத்தில், முளை என்பது அந்த பொது அந்த முதல் லகரத்தை போட்டு எழுதக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தை இப்போது ஒரு கெட்ட வார்த்தையாக இருக்கிறது. அதை சொல்லுவதற்கே பலர் தயங்குகிறார்கள், அதை சொன்னால் ஏதோ கெட்ட வார்த்தை பேசிவிட்டதாக கருதக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அது இலக்கியங்களில் மிக அதிகமாக பயின்று வந்திருக்கிறது. அதான் பக்தி இலக்கியங்களில் கூட அந்த வார்த்தை பயின்று வந்திருக்கிறது. மிக சாதாரணமாக அந்த வார்த்தை பயன்பாட்டில் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அது காலப்போக்கில் அதற்கான வேறு விதமான ஒரு தன்மை வந்து சேர்ந்து விட்டது. இப்படி பல சொற்கள் காலப்போக்கில் மாறிக்கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல மயிர் என்ற வார்த்தை, அது இன்று சொன்னால் கெட்ட வார்த்தை, ஆனால் திருக்குறளில் அது பயின்று வருகிறது. வேறு பல இலக்கியங்களிலும் மயிர் என்ற வார்த்தை இயல்பாக பயின்று வந்திருக்கிறது. மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் என்றெல்லாம் வள்ளுவர் சொல்லுகிறார். அது இயல்பாகத்தான் இருந்திருக்கிறது. இன்று அது ஒரு கெட்ட வார்த்தையாக கருதப்படுகிறது. அப்படி காலத்திற்கு ஏற்ப அர்த்தம் மாறிய சொற்களில் அந்த நாற்றம் என்ற ஒரு சொல்லும் இடம்பெறுகிறது. அடுத்த பாடலுக்கு போய்க்கலாம். ஆ போ. ஐயா, இந்த பாடலும் கலித்துறைன்னு எடுத்துக்கலாமா? ஆ கலித்துறை தான், ஐந்து சீர் இருக்கிறது, கலித்துறை என்ற அமைப்பில் வர ஒரு யா பாடல் போ. தான். சரி, அடுத்த பாடலும் ராமன் சீதைக்கு காட்டக்கூடிய மலைக்காட்சி பாடல் தான். உருவில் பெண்மையென் உரைக்கின்ற உடலினுக்குயிரே மறுவு காதலின் இனிதுடன் ஆடிய மந்தி அருவி நீர்கொடு வீசத்தான் அப்புறத்தேறி கருவி மாமகளை உதிப்பது ஓர் கடுவனை காணாய். சில திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம், சில நேரங்களில் நடைமுறையில் கூட சில சமயங்களில் நாம் பார்த்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. என்னவென்றால், நீர்நிலையில் நீராடும் போது, ஆணும் பெண்ணுமாக நீராடும் போது ஒருவருக்கொருவர் விளையாடி கொண்டு நீராடுவார்கள். அப்போது ஆணின் மீது பெண் நீரை அள்ளி வீசுவது, அல்லது பெண்ணின் மீது ஆண் நீரை அள்ளி வீசுவது, இவ்வாறு ஒருவர் மீது ஒருவர் நீரை அள்ளி வீசி அவர்களை திகைக்க வைத்து விளையாடக்கூடிய காட்சிகள் உண்டு. இங்கு அப்படிப்பட்ட ஒரு காட்சியை சொல்கிறார். ஆனால் மானுட ஆணும் பெண்ணும் விளையாடக்கூடிய விளையாட்டை சொல்லவில்லை, அந்த நீர் விளையாட்டை சொல்லவில்லை. குரங்குகளில் ஆணும் பெண்ணும் ஒருவர் பால் ஒருவர் நீரை அள்ளி வீசி விளையாடக்கூடிய விளையாட்டை சொல்லியிருக்கிறார் கம்பர். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை ராமன் சீதைக்கு காட்டுவதாக கம்பர் பாடுகிறார் இந்த பாடலில். ஒருவில் பெண்மையென் துரைக்கின்ற உடலினுக்கு உயிரே, இது சீதையை விழித்து சொல்லக்கூடிய வாசகம். உயிரே, என் உடலுக்கு உயிர் போன்றவளே என்று சொல்லுகிறான் ராமன். ஒருவில் பெண்மையென் துரைக்கின்ற உடலினுக்கு ஒரு உயிரே. ஒருவில் என்று அதை பிரிக்க வேண்டும். ஒருவில், ஒருவில் என்றால் ஒருவு கூட்டல் இல், ஒருவு கூட்டல் இல், ஒருவில், அதுதான் ஒருவில் என்று வருகிறது. ஒருவுதல் என்றால் நீங்குதல் என்று பொருள். ஒருவுதல், ஒருவு, அந்த ஒருவுதல் என்ற வார்த்தை ஒருவு என்று முதன்நிலையாக நிற்கும். அந்த தல் என்ற விகுதி கெட்டு ஒருவு என்று நிற்கும். ஒருவு, ஒருவு கூட்டல் இல், ஒருவில் என்று வருகிறது. இதனுடைய பொருள் ஒருவுதல் இல்லாத என்று பொருள். ஒருவுதல் இல்லாத, அதாவது நீங்குதல் இல்லாத என்று பொருள். என்னை விட்டு நீங்குதல் இல்லாத பெண்மையென் உரைக்கின்ற உடலினுக்குயிரே, என்னை விட்டு நீங்குதல் இல்லாத பெண்மை என்று சொல்லப்படுகின்ற என் உடலுக்கு உயிராக இருக்கக்கூடியவளே, நீ என் உடலுக்கு உயிர், உண்மையில் உயிர், ஆனால் நீ ஒரு பெண் என்ற தோற்றத்துடன் என்னை விட்டு நீங்காமல் பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். என் உயிர்தான் நீ, என் உயிர்தான் ஒரு பெண்ணாக வடிவெடுத்து வந்திருக்கிறாய் என்று ராமன் சீதையை பற்றி சொல்லி, அப்படிப்பட்ட என் உயிரே என்று, அப்படிப்பட்டவளே என்று அவளை விழித்து பேசுகிறான். ஒருவியில் பெண்மையென்று உரைக்கின்ற உடலினுக்கு உயிரே, என்னை விட்டு நீங்காத பெண்மையென்று சொல்லப்படுகின்ற என் உயிர் உடலுக்கு உயிராக இருக்கக்கூடியவளே, இதுதான் அந்த சொற்றொடரினுடைய உரை, பொழிப்புரை என்று சொல்லலாம். இப்படி சீதையை விழித்து கூப்பிட்டு ஒரு காட்சியை காட்டுகிறான். அது அடுத்து வருகிறது. மருவு காதலின் இனிதுடன் ஆடிய மந்தி, அருவி நீர்கொடு வீச தான் அப்புறத்தேறி, கருவி மாமழை உதிர்ப்பதோர் கடுவனை காணாய். இங்கு குரங்குகளை பற்றி சொல்லுகிறார். குரங்குகளை குறிப்பதற்கு இரண்டு வார்த்தைகள் வந்திருக்கின்றன. ஒன்று மந்தி என்ற வார்த்தை, இன்னொன்று கடுவன் என்ற வார்த்தை. மந்தி என்பது இங்கு பெண் குரங்கு என்ற பொருளை தருகிறது. மந்தி என்பது பொதுவாக குரங்குகளில் எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய எல்லா குரங்குகளையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆண் குரங்கு, பெண் குரங்கு, எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒரு வார்த்தையாக பல இடங்களில் வரும். சிறப்பாக அது பெண் குரங்கை குறிக்கக்கூடிய வார்த்தை. கடுவன் என்பது ஆண் குரங்கை சிறப்பாக குறிக்கக்கூடிய வார்த்தை. அது பொதுவாக எல்லா குரங்கையும் கடுவன் என்று சொல்ல மாட்டார்கள். ஆண் குரங்கை மட்டும் கடுவன் என்று குறிப்பார்கள். அது ஆண் குரங்கை குறிக்கக்கூடிய வார்த்தை. மருவு காதலின் இனிதுடன் ஆடிய மந்தி. மருவுதல் என்றால் பொருந்துதல் என்று பொருள். மருவுதல் என்ற வார்த்தை மருவு என்று வருகிறது. அங்கு ஒருவுதல் என்ற வார்த்தை ஒருவு என்று வந்திருக்கிறது. இவ்வாறு அந்த விகுதி, தல் விகுதி கெட்டு முதல் நிலையாக வரும். அவ்வாறு மருவு என்பது வருகிறது. மருவுதல் என்பது மருவு என்று வருகிறது. மருவுதல், மருவுதல் என்றால் அணைத்தல், பொருந்துதல், பொருந்திய காதல் அல்லது அணைக்கக்கூடிய காதல், காதலால் இனிதுடன் ஆடிய மந்தி, இனிது தன்னுடைய இனிமையாக தன்னுடைய ஆண் குரங்கோடு தன்னுடைய துணை குரங்கோடு ஆடிய அந்த மந்தியானது, அந்த பெண் குரங்கானது ஆடிய என்பது இங்கு நீராடிய, நீரில் விளையாடிய என்று எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு தன் துணையுடன் ஆடிய நீராடிய மந்தியானது, அல்லது விளையாடிய நீராடிய என்று கூட எடுக்க வேண்டியதில்லை, விளையாடிய மந்தியானது அருவி நீர்கோடு வீச, அங்கு அருவி கொட்டி கொண்டிருக்கிறது, அந்த அருவி நீரை தன் கைகளில் எடுத்து அந்த ஆண் குரங்கை நோக்கி வீச, நீர் கொடு வீச என்றால் நீர் கொண்டு வீச என்று பொருள், கொண்டு என்பது கொடு என்று வருகிறது, இடை குறைந்து வருகிறது, கொண்டு என்ற வார்த்தை தான் அது, கொண்டு அதுதான் கொடு என்று வந்திருக்கிறது, இடைக்குறையாக வருகிறது. நீர் கொடு வீச, நீரை கொண்டு வீச, இவ்வாறு அந்த பெண் குரங்கு அருவி தண்ணீரை வீசும்போது ஆண் குரங்கு என்ன செய்கிறது என்றால் தான் அப்புறத்து ஏறி, தான் என்பது இங்கு அந்த கடுவனை குறிக்கிறது, அந்த கடுவன் என்ற வார்த்தை பின்பு வருகிறது, தான் அந்த கடுவனானது அப்புறத்து ஏறி மலையில் இருந்து அருவி கொட்டுகிறது, இந்த ஆண் குரங்கு நிற்கிற இடத்தை நோக்கி இது தண்ணீரை சிதறி அடிக்கிறது, இந்த பெண் குரங்கு தன் மீது தண்ணீர் பட்டவுடன் அந்த இடத்தை விட்டு அப்புறம் தாவி போகிறது, அந்த ஆண் குரங்கு ஏறுகிறது, மேலே ஏறுகிறது, இதன் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த ஆண் குரங்கு மேலே ஏறி அப்புறம் போகிறது, உச்சிக்கு போகிறது, போய் அது என்ன செய்கிறது என்றால் கருவி மாமழை உதிர்ப்பதோர் கடுவன் உதிர், அதுவும் தண்ணீரை உதிர்க்கிறதாம், இது அருவி தண்ணீரை வீசுகிறது, பெண் குரங்கு அருவி தண்ணீரை ஆண் குரங்கு மீது வீசுகிறது, அது என்ன செய்கிறது என்றால் மேலே போய் அங்கு மேகத்தில் இருக்கக்கூடிய மழை நீரை அள்ளி இதன் மீது வீசுகிறது என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட கற்பனை பார்த்துக்கொள்ளுங்க, அது பதிலுக்கு ஒருவருக்கு ஒருவர் தண்ணீரை வீசுவார்கள் அல்லவா, அது அருவி தண்ணீரை வீசவில்லை, அது உயரத்திற்கு போய் அங்கு மேகம் அந்த மலை மீது படிந்திருக்கும் அல்லவா, அந்த மேகத்திற்குள் உள்ளே உள்ள மழையை அள்ளி இந்த பெண் குரங்கு மீது உதிர்க்கிறது, உதிர்ப்பது ஓர் கடுவனை காணார், உதிர்ப்பதாகிய ஒரு ஆண் குரங்கை நீ பார்ப்பாயாக, காணாய் என்பது காண்பாயாக என்று சீதைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அது, காண்பாயாக, மழை உதிர்ப்பது, மழை நீரை உதிர்க்கக்கூடிய ஒரு கடுவன் அங்கு மேகத்திற்குள்ளே அந்த தண்ணீர் அடைபட்டு இருக்கிறது, மழை தண்ணீர் அடைபட்டு இருக்கிறது, அதைத்தான் அது ஊருக்கு அங்கங்கே சென்று மழையாக பொழுகிறது, அது சேர்த்து வைத்திருக்கிறது மேகம் தண்ணீரை உள்ளுக்குள், அந்த மேகத்தை பிடித்து உதிர்த்து இந்த பெண் குரங்கு மீது தண்ணீர் தண்ணீர் படும்படி செய்கிறது, மழையை உதிர்க்கிறதாம், அது மேகத்தை பிடித்து உதிர்த்து தண்ணீரை இந்த பெண் குரங்கு மீது விசிறி அடிக்கிறது, அந்த மழைக்கு ஒரு அடை கொடுக்கிறார், கருவி மாமழை என்று அடை கொடுக்கிறார். கருவி என்றால் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது, எல்லாவற்றையும் செய்விக்கக்கூடியது, மழைக்கு பொதுவாக கருவி என்ற அடை பல இடங்களில் வருவதை நாம் பார்க்கிறோம், கருவி மழை, கருவி மாமழை என்று அடை கொடுத்து பல இடங்களில் சொல்லப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம் இலக்கியங்களில். ஏன் மழைக்கு கருவி என்று அடை கொடுக்கப்படுகிறது என்றால் அது இந்த உலகத்திற்கே, உலகத்தின் எல்லா விதமான வளர்ச்சிக்கே ஒரு கருவியாக இருக்கிறது, மழை பெய்தால்தான் பூமி வளம் பெறும், பூமியில் உள்ள எல்லா காரியங்களும் நடைபெறும், அதற்கு ஒரு கருவியாக மழை இருப்பதனால் அதற்கு கருவி என்ற அடை கொடுக்கப்படுகிறது. கருவி என்பதற்கு தொகுதி என்ற ஒரு பொருளும் உண்டு, இந்த தொகுப்பாசிரியர் அந்த பொருளைத்தான் சொல்லியிருக்கிறார், தொகுதி என்ற பொருளைத்தான் சொல்லியிருக்கிறார். சொல்லி அதில் அந்த மேகத்தில் பல்வேறு தொகுதிகள், அதாவது இடி, மின்னல், தண்ணீர் என்று பல எல்லாம் சேர்ந்து கலந்து இருக்கும் என்பதனால் தொகுதி, தொகுதியான ஒரு மேகம் என்று அர்த்தம் சொல்லியிருக்கிறார் இந்த தொகுப்பாசிரியர். ஆனால் அவ்வாறு சொல்வதை விட கருவியாக இருக்கிறது. அந்த மொழியானது எல்லாவற்றுக்கும் ஒரு காரண கருவியாக இருக்கிறது என்பதனால் கருவி என்பதற்கு கருவி என்றே பொருள் கொள்வது பொருத்தமாக இருக்கு. கருவி மாமழை உதிர்ப்பது ஓர் கடுவனை காணாய், ஒரு ஆண் குரங்கை நீ பார்ப்பாயாக. பெண் குரங்கு அருவி தண்ணீரை ஆண் குரங்கு மீது வீசி அடிக்க, ஆண் குரங்கு மேகத் தண்ணீரை, அதாவது மழை நீரை, பெண் குரங்கு மீது வீசி அடிக்கிறது. இதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய காட்சி வர்ணனை. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஐயா, இதுல மேகத்திலிருந்து வரும் மழை நீர்னு குறிக்கிறதுக்கு ஏதாவது வார்த்தை இருக்கா ஐயா? இல்ல வெறுமனே மழை மழை நீர்? என்பதையே மேகம் என்று பொருள் கொள்ளலாம். மழை என்பது இரண்டு பொருள் தரக்கூடிய வார்த்தை. அந்த நீரையும் குறிக்கும், மேகத்தையும் குறிக்கும். ஆனால் மேகத்தை இங்கு குறிப்பதாக மேகம் என்ற பொருள், மேகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இருக்க வேண்டிய தேவையில்லை. மழையை உதிர்க்கிறது என்றாலே மேகத்திலிருந்து தானே உதிர்க்க முடியும், வேறு எங்கிருந்து உதிர்க்க முடியும்? எனவே அது மேகத்தை உதிர்த்ததாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாமல் மழை என்பதற்கு மேகம் என்றே பொருள் எடுத்துக்கொண்டு மேகத்தை போய் உதிர்க்கிறது. மேகத்தை உதிர்க்கும் போது அதற்குள் இருந்து தண்ணீர் தானே சிதறும், எனவே மேகத்தை உதிர்த்து அது தண்ணீரை சிதறியது என்று அந்த கருத்தாக நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். மழை என்பதற்கு மேகம் என்றும் பொருள் எடுத்துக்கொண்டு மேகத்தை உதிர்க்கும் போது அதிலிருந்து தண்ணீர் அந்த பெண் குரங்கின் மீது சிதறியது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். சரி. இதில் இரண்டு வார்த்தை, மறு என்ற வார்த்தை, ஒரு என்ற வார்த்தை, இரண்டு வார்த்தை வந்திருக்கிறது. மறுதல் என்றால் சேர்தல், பொருந்துதல் என்ற வார்த்தை, ஒருவுதல் என்றால் நீங்குதல் என்ற வார்த்தை. இந்த இரண்டு வார்த்தைகளும் ஒரு திருக்குறளில், ஒரே திருக்குறளில் வந்திருக்கிறது. மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்று ஈத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு என்று ஒரு திருக்குறள். குற்றமற்றவர்களுடைய நட்பை மறுவுக, சேர்ந்து கொள்க, அந்த நட்பை பொருந்தி கொள்க என்று சொல்கிறார். அடுத்து ஒருவுக ஒப்பிலார் நட்பு என்று சொல்கிறார். உங்களுக்கு இணை இல்லாதவர்களுடைய நட்பை விட்டுவிடுக, உங்கள் உள்ள பண்புக்கு, உங்களுடைய நற்பண்புக்கு தகுதி இல்லாதவர்களுடைய நட்பை நீங்கள் விட்டுவிடுக, ஒருவுக என்று சொல்கிறார். ஆக ஒருவுக மறுவுக என்ற வார்த்தை இந்த பாடலில் என்ன பொருளில் வந்திருக்கின்றனவோ அதே பொருளில் ஒரே திருக்குறளில் இடம் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பாடலின் இரண்டாவது வரிதான் வந்து நாம் இந்த காலத்திலும் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளாக வந்திருக்கிறது. அது உடலினுக்கு உயிரே அப்படின்னு. அது இரண்டாவது வரி என், அதாவது அது ஒரு அடி, முதல் அடி தான் அது. முதல் அடியே இரண்டாக உடைத்து சொல்லி பயன்படுத்தி இருக்கிறார். அதை முதல் அடி என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். வரி என்பது அது இவர் பதிப்பித்த முறையில் அது இரண்டாவது வரியாக வருகிறது. ஆனால் அதை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அதை முதல் அடி என்று சொல்வதுதான் பொருத்தமானது. முதல் அடி, மருவு என்பது இரண்டாவது அடி, அருவி என்று ஆரம்பிப்பது மூன்றாவது அடி, கருவி என்று ஆரம்பிப்பது நான்காவது அடி. ஆமாய்யா. ஐயா, இன்னொரு முறை அந்த முதல் அடி வந்து ராமன் சீதையை பத்தி கூறுகிறாரா? ஆமாம், சீதையை நோக்கி விழித்து பேசுகிறார். பேசுவார்கள் அல்லவா இயல்பாக, கண்ணே மணியே என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா, அதை போல சொல்லுகிறார். ஒரு தன்னுடைய காதலின் வெளிப்பாடாக ராமர் தெரிவிக்கக்கூடிய வாசகம் அது. அதாவது தன்னை நீங்காது என் ஆமா தொடர்ந்து. என் உடலுக்கு உயிர் போன்று இருப்பவளே என்று சீதையை நோக்கி சொல்லுகிறார். உடலுக்கு உயிரே, சரி, என்னை விட்டு நீங்காத பெண்ணின் வடிவமாக வந்திருக்கின்ற என் உடலுக்கு உயிரே, நீ என் உயிர்தான், ஆனால் ஒரு பெண்ணாக எனக்கு வெளியே என்னை விட்டு நீங்காமல் வந்திருக்கிறாய் என்பது அந்த அடி சொல்லக்கூடிய கருத்து. சரி. ஒருவு இல் பெண்மை, ஒருவு இல் நீங்குதல் இல்லாத பெண்மை. இதெல்லாம் கம்பர் இந்த மாதிரியான காட்சிகள் பார்த்திருப்பார். அதாவது ஆணும் பெண்ணும் நீராடும் போது ஒருவர் மீது ஒருவர் தண்ணீரை தெளித்து விளையாடுவதை பார்த்திருப்பார். அதை குரங்குகளோடு பொருத்தி சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் குரங்குகள் கூட இப்படி விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குரங்குகள் நிறைய விளையாட்டுகள் மனிதர்கள் போலவே விளையாடும், அதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று அது மிகவும் நேசமாக குடும்பமாக இருக்கும் காட்சியெல்லாம் ஆச்சரியத்தக்க விதமாக இருக்கும். அதனால் குரங்குகள் உண்மையிலேயே இவ்வாறு விளையாடுவதற்கான வாய்ப்பு உண்டு என்று கூட கருதலாம். சரி ஐயா, அடுத்த பாடல் போகலாம் ஐயா. அடுத்த இதிலேயே குற்றால குறவஞ்சியிலேயே வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்று அந்த குரங்குகள் செய்யக்கூடிய சேட்டைகளை திரிகோட ராசப்ப கவிராயர் பாடியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் அடுத்த பாடல். அடுத்த பாடலும் வர்ணனை பாடல் தான், மலை காட்சி வர்ணனை தான். ராமன் சீதைக்கு காட்டக்கூடிய காட்சியை பற்றி சொல்லக்கூடிய பாடல் தான் இது. நிறைய பாடல்கள் இருக்கின்றன இந்த பகுதியில். இப்படி மலை காட்சியை ராமன் சீதைக்கு காட்டுவதாக பல பாடல்கள் உண்டு. அதில் ஒரு மூன்று பாடலை மூன்று நான்கு பா நான்கு பாடலை இங்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார் இந்த தொகுப்பாசிரியர். இது ஒரு பாடல். மடந்தை மார்க்கொரு திலதமே மணிநிற திணிகள் தொடர்ந்த பாறையில் வேயினம் சொரிகதிர் முத்தம் இடந்தொரும் கிடந்திமைப்பன எக்கிளம் செக்கர் படர்ந்த வானிடை தாரகை நிகர்ப்பன பாறாய். அங்கு பாறைகள், அந்த மலைகளில் பெரிய பெரிய பாறைகள் காணப்படுகின்றன. அந்த பாறைகளின் மீது மாணிக்க கற்கள் பல கிடக்கின்றன. மாணிக்கம் என்பது செக்கச் சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடியது. மாணிக்கம், மாணிக்க கற்கள் பல கிடக்கின்றன அந்த பாறைகளின் மீது. அந்த மாணிக்க கற்களின் மீது முத்துக்கள் விழுகின்றன. முத்து அங்கு எங்கே வந்து விழுவதற்கான வாய்ப்பு உண்டு என்றால், முத்து பிறக்கும் இடங்கள் பல உண்டு. பொதுவாக முத்து கடலில் உள்ள சிப்பியில் இருந்து தோன்றும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் எடுத்து அணிகலன்களில் பயன்படுத்துகிறார்கள் பொதுவாக. சிப்பியில் இருந்து கிடைக்கக்கூடிய முத்தை எடுத்துதான் பயன்படுத்துகிறார்கள். சிப்பியில் தோன்றுவது மட்டுமல்லாமல் முத்து இன்னும் இதர பல இடங்களில் உற்பத்தியாகும் என்று இலக்கியங்கள் பேசுகின்றன. மொத்தம் 20 இடங்களில் முத்து பிறக்கும் என்று ஒரு பாடல், பழைய பாடல் ஒன்று சொல்லுகிறது. தந்தி வராகம் அறப்பிப்பி பூகம் தழுவி கதலி நந்து சலஞ்சலம் ஈன்றலை கொக்கு நளினமின்னார் கந்தரம் சாலி கழுகை கண்ணல் ஆவின் பல் கச்சவிகார் இந்து உடும்பு கராமி முத்தம் ஈனும் இருபதுமே என்று 20 இடங்கள் சொல்லப்படுகின்றன முத்து பிறக்கக்கூடிய இடங்களாக. அதில் ஒரு இடம் மூங்கில், மூங்கில்களில் இருந்தும் முத்து பிறக்கும். இங்கே அந்த பாறைகளின் மீது மாணிக்கங்கள் விளைந்து கிடக்கின்றன, மாணிக்க கற்கள் கிடக்கின்றன. அந்த மாணிக்க கற்களின் மீது முத்துக்கள், மூங்கிலில் உற்பத்தியாகக்கூடிய முத்துக்கள், அந்த மலையில் வளர்ந்து நிற்கக்கூடிய மூங்கில்களில் இருந்து அந்த மூங்கில் வெடித்து வெடிக்கும் போது அதற்குள் இருந்து வெளிப்பட்ட முத்துக்கள் சிதறி கிடக்கின்றன. பாறை பரப்பு, அதன் மீது மாணிக்க கற்கள் பரவி கிடக்கின்றன, அவற்றின் மீது முத்துக்கள் சிந்துகின்றன மூங்கில்களில் இருந்து. இதுதான் காட்சி. இதற்கு ஒரு ஓமானம் சொல்கிறார் இந்த காட்சி. இது எப்படி இருக்கிறது என்றால், அந்தி வானத்தில், அந்தி வானம் கருப்பாக இருக்கும், அந்த கருநிற வானம் பாறைக்கு உதாரணம். அப்படிப்பட்ட அந்தி வானம் இந்த இந்த மலையில் உள்ள கருநிற பெரும் பாறைகளுக்கு ஓமானம். அந்த அந்தி வானத்தில் சிவப்பு நிறம் அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும், அதை நாம் அந்தி நேரத்தில் பார்க்கலாம். சிவப்பு வானம், செக்கர் வானம், அந்த செக்கர் வானம் அதற்கு அந்த செக்கருக்கு அந்த சிவப்பு நிறத்திற்கு அந்த சிவப்பு நிறம் எதற்கு ஓமையாகிறது என்றால் அந்த மாணிக்க கற்களுக்கு ஓமையாகிறது. அடுத்து அந்த சிவப்பு வானத்தின் மீது நட்சத்திரங்கள் உதிக்கின்றன. அந்தியில் கொஞ்ச நேரம் ஆனால் நட்சத்திரங்கள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த நட்சத்திரங்கள் இங்கு எதற்கு உவமையாக காட்டப்பட்டு இருக்கிறது என்றால், அந்த மாணிக்க கற்களின் மீது சிதறுகின்றனவே முத்துக்கள், அந்த முத்துக்களுக்கு ஓமானமாக சொல்லப்படுகிறது. ஆக கருநிற பாறையில் மாணிக்க கற்களின் மீது முத்துக்கள் சேர்ந்து சிதறி கிடக்கின்ற காட்சியானது அந்தி வான அந்தி அந்தியில் செக்கர் நிற வானத்தில் தோன்றுகின்ற நட்சத்திர காட்சிக்கு ஓமானமாக ராமனால் சீதைக்கு காட்டப்படுகிறது. இதுதான் இந்த பாட்டினுடைய வர்ணனை கருத்து. மடந்தை மார்க்கொரு திலகமே, இது சீதையை விழித்து பேசக்கூடிய சொற்றொடர். பெண்களுக்கெல்லாம் ஒரு திலகமாக திகழக்கூடியவளே. திலகம் என்று நாம் இன்று சொல்கிறோம், அது தமிழ் மரபுப்படி எழுதப்பட வேண்டும் என்றால் திலதம் என்பது மிக பொருத்தமாக இருக்கும். அந்த முறைப்படியே கம்பர் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தையை. திலகம் என்ற சொல் வடசொல், அதை தமிழ் மரபுக்கேற்ப திலதம் என்று பயன்படுத்தி இருக்கிறார். பெண்களுக்கெல்லாம் ஒரு திலகமாக திகழக்கூடியவளே, அதாவது எல்லோருக்கும் மேம்பட்டு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை திலகம் என்று சொல்லுவது நடைமுறை வழக்கு. இப்போது கூட நடைமுறையில் உள்ள ஒரு வழக்கு தான் அது. நடிகர் திலகம், நடிகையர் திலகம் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒருவர் ஒரு துறையில் சிறந்து மேலோங்கி இருக்கிறார் என்றால் அவரை அந்த துறையின் திலகம் என்று சொல்லுவது வழக்கம். புலவர் திலகம், அறிஞர் திலகம், நடிகர் திலகம், நடிகையர் திலகம் என்றெல்லாம் பேச்சு வழக்கில் பேசுவதை நாம் கவனித்திருக்கிறோம். மக்கள் திலகம். மக்கள் திலகம் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இங்கு சீதையை ராமன் திலகம் என்று சொல்லுகிறான் என்றால், மடந்தை மார்க்கொரு திலகம் என்று சொல்கிறான் என்றால், பெண்களுக்கெல்லாம் மேம்பட்டவளாக, தலை சிறந்தவளாக அவள் விளங்குகிறாள் என்று அவன் பாராட்டுகிறதாக அர்த்தம். மடந்தை மார்க்கோரு திலகமே திலதமே என்று இவ்வாறு விழித்து செய்தையை நோக்கி சொல்லிவிட்டு, மணி நிற திணிகள் தொடர்ந்த பாறையில் வேயினம் சொரிகதிர் முத்தம் இடந்தொறும் கிடந்து இமைப்பன. மணி நிற திணிகள் மணி நிற திணிகள் மணி என்பது இங்கு மாணிக்கத்தை குறிக்கிறது. மாணிக்கமாகிய நிற திணிகள், நல்ல நிறம் பொருந்திய திண்ணிய கல், திண்ணமான கல், மாணிக்கம் மிகவும் திண்ணமாக இருக்கும், வைரம் அதைவிட திண்ணம் நிறைந்தது, இயற்கையில் கிடைக்கக்கூடியவற்றிலேயே மிகவும் திண்ணிய தன்மை வாய்ந்தது வைரம் என்று அறிவியல் சொல்லுகிறது. அறிவியல் சொல்லும் முன்பே நமது புலவர்கள் வைரத்தை உறுதிக்கு ஓமானமாக பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவன் உள்ளம் உறுதியாக இருந்தால் அவனுடைய உள்ளம் வைரம் பாய்ந்த உள்ளம் என்று சொல்வார்கள். உடல் நல்ல திண்ணமான உடலாக, வலிமை வாய்ந்த உடலாக இருந்தால் வைரம் பாய்ந்த உடல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆக வைரம் மிகவும் திண்ணியது, மாணிக்கமும் திண்ணியது தான், மிகவும் திண்மை வாய்ந்த ஒரு கல் தான். எனவே மணி நிற திணிகள் என்பது மாணிக்கமாகிய அழகு பொருந்திய நிறம் என்பதற்கு அழகு என்ற ஒரு பொருளும் இருக்கிறது, வண்ணம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது. இங்கு நான் அழகு என்றும் எடுத்துக்கொள்ளலாம். மாணிக்கமாகிய அழகு பொருந்திய திண்ணமான அந்த கற்கள் தொடர்ந்த பாறை, வரிசையாக கிடக்கக்கூடிய பாறையில், தொடர்ந்து என்றால் தொடர்ச்சியாக அப்படி வரிசையாக கிடக்கின்றனவா அந்த கற்கள், அப்போ அவ்வாறு அங்கு கிடக்கின்றன. அந்த மலையிலேயே விளைந்து எங்கிருந்தோ அருவிகளால் அடித்து வரப்பட்டு அந்த பாறையில் அவ்வாறு சிதறி கிடக்கின்றன என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அது தொடர்ச்சியாக சிதறி கிடக்கக்கூடிய அந்த பாறையில் வேயினம் சொரிகதிர் முத்தம், வே என்றால் மூங்கில், வேய் வேய் வேய் என்றால் மூங்கில், வேய் கூட்டல் இனம் சேரும்போது வேய் இனம் என்று சேர்கிறது. வேய் இனம் என்றால் மூங்கில்களின் கூட்டம் என்று அர்த்தம். மூங்கில்களின் கூட்டம் சொறி கதிர் முத்தம், சொறிதல் என்றால் சிந்துதல், அப்படியே வெளியே தன்னிடமிருந்து வெளிப்படுத்துதல், வெளிச்சிந்துதல், சொறி கதிர் மித்தம், நீர் சொறிதல் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் அல்லவா. பாத்திரத்தில் இருந்து நீரை சொறித்தான் என்றால் பாத்திரத்திற்குள்ள நீரை வெளியேற்றினான் என்று பொருள். அதே போல வே இனம் மூங்கில்களின் கூட்டம் சொறி கதிர் முத்தம், வெளியே சிந்துகின்ற கதிர் முத்தம், ஒளி கதிர் என்று என்பது இங்கு ஒளிக்கதிரை குறிக்கிறது. அந்த முத்துக்களில் இருந்து ஒளிக்கதிர்கள் வெளிப்படுகின்றன, எனவே அந்த முத்துக்கு அடையாக கதிர் என்பதை சேர்க்கிறார். கதிர் முத்தம் ஒளிக்கதிர்களை உடைய முத்துக்கள். முத்து என்ற வார்த்தை முத்தம் என்றும் வரும், அம் என்ற விகுதி சேர்ந்து முத்தம் என்றும் வரும். நாம் இப்போது முத்து என்று மட்டுமே பயன்படுத்துகிறோம், அது இலக்கியங்களில் முத்தம் என்றும் வரும், அம் என்ற விகுதி கூடுதலாக சேர்ந்து முத்தம் என்றும் வரும். இங்கு அவ்வாறு வந்திருக்கிறது. சொரிகின்ற அந்த முத்துக்கள் இடந்தோறும் கிடந்து இமைப்பன, அந்த இடந்தோறும் அந்த மாணிக்கங்கள் கிடக்கின்ற அந்த இடத்தில் ஊடாக இந்த முத்துக்களும் சிந்தி அவற்றிற்கூடாக கிடந்து இமைக்கின்றன. இமைத்தல் என்பது இங்கு பிரகாசித்தல் என்ற பொருளில் வருகிறது. நாம் இமைத்தல் என்பதை கண் கொட்டுவதை சொல்லுகிறோம், அதைத்தான் இமைத்தல் என்று நாம் இப்போது வழக்கத்தில் வைத்திருக்கிறோம். இமைத்தல் என்பதற்கு பிரகாசித்தல் என்ற ஒரு பொருளும் வரும், அதுவும் கொட்டுவது, இமை கொட்டுவது போல்தானே ஒளி வீசுகிறது, அதனால் அதற்கான இரண்டுக்கும் இடையே ஒரு பொருத்தப்பாடு இருக்கிறது. இமைத்தல் என்பது கண் கொட்டுவதையும் குறிக்கிறது, ஒளிக்கதிர் வெளிப்படுவதையும் குறிக்கிறது, பிரகாசிப்பதையும் குறிக்கிறது. பிரகாசிப்பதும் அப்படி விட்டு விட்டு தானே பிரகாசிக்கும். எப்படி கண் இமைக்கிறதோ அதுபோல் தானே அந்த பிரகாசமும் இருக்கும். எனவே இமைத்தல் என்பது பிரகாசித்ததை குறிப்பது ஒரு விதத்தில் பொருத்தமான ஒரு அமைப்பு, ஒரு அர்த்தப்பாடுதான். அதை நாம் இணைத்து பொருள் பார்த்து கொள்ளணும். இடந்தோறும் கிடந்து இமைப்பன, அவர் இடந்தோறும் கிடந்து பிரகாசிக்கின்றன. அதை பாராய் என்று சொல்லுகிறார். அது எவ்வாறு இருக்கின்றன என்று அடுத்து சொல்லி அதை பாராய் என்று சொல்லுகிறான். அதை ஒரு ஓமானத்தோடு இணைத்து சொல்லி அந்த காட்சியை நீ பாராய் என்று சொல்லுகிறான். அது எப்போ எவ்வாறு இருக்கின்றன என்றால், எக்கிலன் செக்கர் படர்ந்த வானிடை தாரகை நிமிர் தாரகை நி நிகர்ப்பன பாராய். தாரகை என்றால் நட்சத்திரங்கள். செக்கர் செக்கர் என்றால் சிவப்பு நிறம். செக்கர் வானம் போல சிவந்து நிற்கும் கைகளே என்று திரைப்பட பாடல் கூட இருக்கிறது. செக்கர், அந்த சிவப்பு நிறத்தை செக்கர் என்று சொல்லுவார்கள். செக்கச் சிவந்தது என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, செக்கர் என்றால் சிவப்பு. செக்கர் படர்ந்த வானிடை, சிவப்பு நிறம் படர்ந்த வானத்தின் இடையே, ஆகாயத்தின் இடையே தாரகை நிகர்ப்பன பாராய், நட்சத்திரங்களை நிகர்த்தி இருப்பதை நீ பார்ப்பாயாக. இந்த வானத்திற்கு ஒரு அடை கொடுக்கிறார். எக்கு இளம் வானம், எக்கு எக்கு என்ற ஒரு அடை கொடுக்கிறார். செக்கர் என்பதற்கு அடை இளம், இளம் செக்கர், இளஞ்சிவப்பு. அது இளஞ்சிவப்பு, இளஞ்சிவப்பு படர்ந்த வானம். அந்த இளம் என்பது செக்கருக்கு அடையாக ஆகிவிடுகிறது. எக்கு என்ற ஒரு இன்னொரு அடை வருகிறது, அது வானத்திற்கு வரும். எக்கு வான், எக்குதல் என்றால் உயர்தல், உயர்ந்து இருக்கக்கூடிய வானம். உயர்ந்து இருக்கக்கூடிய வானத்தில், இளஞ்சிவப்பு நிறம் படர்ந்த வானத்தில் தாரகை நிகர்ப்பன பாராய், நட்சத்திரங்களை நிகர்த்திருப்பதை நீ பார்ப்பாயாக. இந்த காட்சி பாறையின் மீது மாணிக்கங்களின் ஊடாக முத்துக்கள் சிதறி கிடக்கின்ற இந்த காட்சி, கருநிற வானத்தில் செக்கர் படர்ந்து இருக்கின்ற அந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் ஒளி விடுவதைப் போல் தோன்றுவதை நீ பார்ப்பாயாக என்று ராமன் சீதைக்கு காட்டுகிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். அதில் எக்கு என்ற வார்த்தை வானத்துக்கு அடையாக வருகிறது. எக்குது, எக்கு என்றால் எக்குதல் என்றால் உயர்த்தல், உயர்த்துதல் என்று பொருள். எக்கு வானம் என்றால் உயர்ந்திருக்கின்ற வானம் என்று பொருள். வயிற்றை எக்கினான் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, வயிற்றை உள்வாங்கும் போது வயிறு மேலே உயரும், அதை எக்குதல் என்று சொல்லுவார்கள். அது கிராமத்தில் எல்லாம் இன்றும் வழக்கத்தில் உள்ள ஒரு வார்த்தை, எக்குதல் என்பது. இங்கு எக்கு வானம் என்பது உயர்ந்திருக்கக்கூடிய வானம் என்ற பொருளில் வருகிறது. எக்கு என்பது வானோடு போய் சேருகிறது. இளம் என்பது அந்த செக்கரோடு சேருகிறது. இளம் செக்கர், இளஞ்சிவப்பு. எக்கு இளம் செக்கர் படர்ந்த வான், உயர்ந்திருக்கின்ற இளஞ்சிவப்பு படர்ந்திருக்கக்கூடிய வான் என்று பொருள் எடுக்க வேண்டும் அந்த சொற்றொடருக்கு. தாரகை என்பது நட்சத்திரம் என்ற பொருளில் வருகிறது. அது திரைப்படத்தில் கூட இந்த தாரகை என்ற சொல் நட்சத்திரம் என்ற பொருளில் பழைய பாடல்களில் பயின்று வந்திருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். கண் விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் தோழியரே தோழியரோ வெண்ணிலாவே என்று ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். எண்ணருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளோ மூத்தவளோ வெண்ணிலாவே என்ற பாடலில் இடையில் வரும். கண் விழிக்கும் தாரகைகள் வெண்ணிலாவே, உன்னை காவல் காக்கும் தோழியரோ வெண்ணிலாவே. ஆக தாரகை என்பது நட்சத்திரம் என்ற பொருளை தருகிறது. இவ்வாறு இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இதில் வேய் என்ற வார்த்தை ஒரு அரிய வார்த்தை போல் தெரிகிறது. ஆனால் அது அந்த வேய் என்ற வார்த்தையை வேறு ஒரு சொல்லோடு இணைத்து வழக்கமாக பலரும் பயன்படுத்துவார்கள், பாடல்களில் எல்லாம் வரும். அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வேய்ங்குழல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். வேய்ங்குழல் ஓசையிலே வேய்ங்குழல் இசைத்தான் கண்ணன், வேய்ங்குழல் ஏந்தி இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பாடலில் கூட அந்த வேய்ங்குழல் என்றெல்லாம் வரும். அது வேய்ங்குழல் மூங்கிலில் இருந்து செய்யப்பட்ட குழல் என்பது அதற்கு பொருள். அதை அதனோடு இணைத்து பயன்படுத்துகிறோம். ஆக வேய் என்பது மூங்கிலை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஐயா, முத்துக்களை தான் முத்தம் என்று கூறுகிறார் ஐயா. ஆமாம், முத்துக்களை தான் முத்தம் என்று கூறுகிறது. அதாவது அது அம் என்ற விகுதி சேர்த்து வருகிறது. முத்து என்பது சில நேரங்களில் சில வார்த்தைகள் இப்படி வரும், அம் விகுதி சேர்ந்து வேறு ஒன்றாக வரும். முத்து கூட்டல் அம், அம் என்பது விகுதி, முத்தம் முத்தம் என்று வருகிறது. இதே போல கதவு என்பது கதவம் என்று வரும். கதவு என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அது இலக்கியத்தில் கதவோடு அம் என்ற விகுதி, இந்த அம் என்ற விகுதி சேர்ந்து கதவம் என்று வரும். அதே போல புறவு, புறா புறா என்றும் அதை சொல்லுவார்கள். சில இடங்களில் புறவு என்று வரும். அந்த புறவு என்ற புறா என்பதே புறவு என்று வரும். அந்த புறவு என்பதோடு அம் என்ற விகுதி சேர்ந்து புறவம் என்று வரும். இப்படி அம் என்ற விகுதி சேர்ந்து வேறு ஒரு சொல்லாக மாற்றம் பெற்று வருவதை பல வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். குன்று, குன்று என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். குன்று, அதையே குன்றம் என்றும் சொல்லுவார்கள். அது இரண்டும் வழக்கத்தில் இருக்கிறது. இப்போது முத்துக்கு முத்தம் என்ற வார்த்தை கூட முத்து என்று மட்டும்தான் இப்போது வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் குன்று என்ற வார்த்தை குன்று என்றும் இருக்கிறது, குன்றம் என்றும் இருக்கிறது. திருப்பரங்குன்றம் என்றும் சொல்லுவார்கள், குன்று என்றும் சொல்லுவார்கள். குன்றம், அதை குன்றம் என்று சேர்த்தும் சொல்வது உண்டு, குன்று என்று சொல்வதும் உண்டு. இரண்டு விதமாகவும் அது வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் முத்தம் என்ற வார்த்தை முத்து என்று மட்டும்தான் இப்போது வழக்கத்தில் இருக்கிறது. இப்பொழுது கூறும் முத்தமுக்கும் முத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இப்போ அந்த முத்தம், முத்தம் இடுவது, அதற்கு முத்தம் என்று பெயர். அதை முத்து என்று சொல்வதில்லை. முத்தம் இடுவதை முத்தம் என்றுதான் பொதுவாக சொல்கிறோம். அதை முத்து முத்திட்டான் என்று சொல்வதில்லை. அந்த முத்தத்துக்கும் இந்த இதுக்கு சம்பந்தம் இருக்கிறதா? சம்பந்தம் இல்லை, முத்தம் சம்பந்தம் சம்பந்தம் இல்லை. அது ஒரே வார்த்தை தானே தவிர சம்பந்தம் எதுவும் இல்லை. அதே போல நீங்கள் திலகத்தை திலதம் என்று கூறுகிறீர்கள். திலகம் என்றாலும் தமிழ் வார்த்தை போல் தான் இருக்கிறது. அது ஏன் வடமொழி சொல் தீலக திலகம், அது தமிழ் எல்லாம் அதாவது அந்த உச்சரிப்பு திலகம் என்பதை விட திலதம் என்று சொல்வது தமிழ் மரபுக்கு ஏற்ற உச்சரிப்புக்கு இயைபா வருது. அதனால அப்படி மாற்றி எழுதுகிறார்கள், திலகம் திலதம் என்று. இப்படி சில சொற்களை கொஞ்சம் அப்படி ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி எழுதுவார்கள். அது பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை, அது மாற்றி எழுத வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரியவில்லையே இந்த வார்த்தையை பொறுத்த மட்டும். அதாவது அதில் என்னன்னா, தமிழில் ஆமாம், அதில் கட்டாயம் மாற்றணி தேவையில்லை. அதில் இப்போ இல்ல, இப்ப சூரியன் அப்படின்னா சூ ஆமா ஷூ சூரியன் இல்லாட்டி மற்ற வார்த்தைகள். இப்போ சூர் இப்போ இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது வட சொல் சூரிய என்று தான் வரும். சூரிய, சூரிய, சூரியன் இப்படி தான் வரும். அதை தான் சூரியன் என்று ரீ போட்டு எழுதுகிறாங்க. அது சூரியன் என்று மாற்றி எழுதுகிறார்கள். சில எழுத்துக்களை அப்படி கொஞ்சம் மாற்றிக்கொள்வார்கள். தமிழ் உச்சரிப்பு மிக பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இப்படி சொன்னாலும் வருகிறது சூரியன் இந்த இருங்க தமிழில் இருக்கிறது. இந்த எழுத்தை பயன்படுத்தி எழுதலாம். ஆனால் ரீ சூரியன் என்றுதான் தமிழ் மரபுக்கு ஏற்ப எழுதுவார்கள். அது அந்த தமிழ் ஓசை நயம் வருவதற்காக, தமிழ் உச்சரிப்புக்கான அந்த ஓசை வருவதற்காக அவர் எழுத்துக்களை கொஞ்சம் மாற்றிக்கொள்கிறார். அதுதான் வேற ஒன்று. இன்னும் சில இடங்களில் மாற்றுவார்கள். அதாவது உதாரணமாக வித்துவம், வித்துவம் இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு வைத்து வித்வான், வித்வான் இதுதான் சம்ஸ்கிருத உச்சரிப்பு வித்வான். இதை தமிழில் எழுதும்போது வித்துவான் என்று எழுதுவார்கள், இடையில் தூ சேர்த்து எழுதுவார்கள் வித்துவான். ஏன் இங்கே தூ வருது என்றால், தமிழ் மரபுப்படி இந்த இத்துக்கு அப்புறம் வகரம் வராது. அது வந்து எழுத்து மயங்கியல் என்ற ஒரு இலக்கணம் தொல்காப்பியர் காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட எழுத்து தான் வரும், வேறு எழுத்துக்கள் வராது. இத்துக்கு பிறகு வகரம் வராது. அது இத்துக்கு அப்புறம் அந்த தூ அதற்கு இனமான அந்த தகர வர்க்க எழுத்து தான் வரும். இது தமிழ் மரபு. எனவே அதை வித்வான் அப்படியே சொல்லும்போது அது அந்த சம்ஸ்கிருத அந்த வட சொல் உச்சரிப்பாகவே இருக்கும். அதை மாற்றுவதற்காகத்தான் வித்வான் என்ற இடையில் தூ போட்டு சொல்கிறார்கள். இப்படி சில மாற்றங்கள் வரும், இப்படியும் மாற்றிக்கொள்வார்கள் இப்போ இதற்காக. வந்து கழகம், கழகம்னு எடுத்தீங்கன்னா கழகம் என்பது தமிழ் வார்த்தை. லாக்கு அப்புறம் கா வருவது தமிழ் வார்த்தை தான் ஆமா தான், கழகம். அது அங்கே அது இங்கே அந்த இலக்கணம் இந்த எழுத்து மயங்கியல் அடிப்படையிலே மாற்றவில்லை. திலதம் என்பதை திலகம் என்பதை திலதம் என்று மாற்றவில்லை. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பு வித்தியாசமாக இருக்கட்டுமே, தமிழ் மரபுக்கு ஏற்ப மாறட்டுமே என்பதற்காக மாற்றியிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அது ஆனால் இங்கு இந்த மாதிரி இடங்களில் வித்துவான் இந்த மாதிரி இடங்களில் தமிழ் இலக்கணப்படியே மாற்ற வேண்டும், கட்டாயம் மாற்ற வேண்டிய ஒரு நிலை, அதனால் மாற்றுகிறார்கள். அப்படி பல சொற்கள் மாற்றுவார்கள். தத்துவம், தத்துவம், தத்துவம் என்பதுதான் வட சொல். ஆமாம், இலக்கணப்படி மாற்றுவது எனக்கு அதுல ஒன்றும் தவறில்லை, ஆனா இந்த ஆமாம், இந்த வார்த்தைக்கு ஏன் மாற்றினார்கள் என்பது தான் அது எனக்கு இது இலக்கணப்படி புரியவில்லை. மாற்றுவார்கள். சில இடங்களில் அந்த ஓசைக்காக மாற்றிக்கொள்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இலக்கணத்திற்காகவும் மாற்றுகிறார்கள். சில இடங்களில் அந்த ஓசை இன்னும் கொஞ்சம் சிறப்பு பெறட்டும், இன்னும் கொஞ்சம் தமிழ் மரபுக்கு ஏற்ப ஒத்து வரட்டும் என்பதற்காக மாற்றுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்கிறேன். அவ்வாறு எடுத்துக்கொள்கிறேன். சரிங்க ஐயா, இன்னொரு கேள்வியா, பொருள் ரீதியா திலகம் இல்ல திலதம் அப்படின்னா வந்து வடமொழியில வந்து வெற்றி திலகம் நெற்றியில் இடுகிறோம் ஒரு வகையான பொட்டு அப்படின்னு தானே அர்த்தம் ஆமாம், ஐயா? அந்த பொட்டு என்ற அர்த்தம் தான் திலகம் என்பதற்கு. அந்த நெற்றியிடக்கூடிய அந்த பொட்டை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் திலகம் என்பது. அதைத்தான் உருவகமாக மனிதர்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். ஒரு உருவகமாக நடிகர் திலகம், மக்கள் திலகம் என்றெல்லாம் ஒரு உருவகமாக நாம் பயன்படுத்துகிறோம். எப்படி நெற்றி திலகம் நெற்றியில் அப்படி பொலிவாக இருக்கிறதோ, உச்சியில் ஒட்டுமொத்த உடம்பிலேயே உச்சி பகுதியில் அந்த திலகம் திகழ்கிறது அல்லவா, அதேபோல் மக்கள் மத்தியில் திலகம் போல் அவர் திகழ்கிறார் என்பதை குறிப்பதற்காக அவரை திலகம் என்று நாம் சொல்கிறோம். ஒருவர் சிறந்து விளங்கினால் அவரை திலகம் என்று சொல்கிறோம். அது ஒரு உருவகம், அதான் அதே பொருள் தான் இருக்கும். அந்த சரி. மனிதர்களுள் எப்படி உடலில் நெற்றியில் உச்சியில் அப்படி அந்த திலகம் இருக்கிறதோ, உச்சியில் கூட திலகம் வைப்பார்கள் பெண்கள். ஆண்கள் நெற்றியில் இட்டுக்கொள்வார்கள், பெண்கள் திருமணமான பெண்கள் உச்சியில் வைத்துக் கொள்வார்கள். அது உச்சியில் அப்படியே திகழ்வது போல மனிதர்களுக்குள் உச்சமாக திகழக்கூடிய ஒருவரை திலகம் என்று சொல்வது பொருத்தமானதுதான். அப்படி உருவகப்படுத்தி சொல்வது பொருத்தமானதுதான். இரண்டும் தொடர்புடையவை தான். இது அந்த பொருள் தான், அந்த நெற்றியில் அல்லது உச்சியில் வைக்கக்கூடிய அந்த திலகத்தை குறிக்கக்கூடியது தான் அது. சரி ஐயா, சிறப்பு ஐயா. அந்த அடிப்படையில் தான் திலகம் என்று மக்களையும் குறிக்கிறார்கள். அது சரி ஐயா. ஐயா, நேரம் முடிவடைந்து விட்டது ஐயா. முடிந்து விட்டது. ஆச்சு. இன்னைக்கு மூன்று பாடல்கள் பார்த்திருக்கோம்.